உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், what's your name and your number, பழகிக்கலாம், what's your name and your number girl, பழகிக்கலாம், hey பழகிக்கலாம். கனவிலோ நீதான் புள்ள, கனவிலோ நீதான் புள்ள, ஐயோ தொல்ல தாங்கவில்லை, என் மனசு ரொம்ப வெல்ல, ஆனா நீ குடுக்கற தொல்ல, அதனால நாலு நாளா தூங்கவில்லை. நீ லண்டன்ல டே, நான் மதுரை புட்டே, சேர்ந்து தான் விடுவோம் லவ் ராக்கெட்டே, அடியல் பார்த்தே நீயும் என்ன தொட்டு, என் ஹார்ட்ட தாடிக்காதே பிக் பாக்கெட்டே. ஒரு ஜல்லிக்கட்டு கால போல ஆட்டி வந்தேனே பால பால, ஒரு புள்ளு கட்ட பார்த்ததால சாஞ்சேனே மேஞ்சேனே உன் மேல பாஞ்சேனே. தெரியாது உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. சீக்கிரமே குட் பாய் ஃப்ரெண்டு பிராப்தி ரஸ்து. பழகிக்கல்தான், பழகிக்கல்தான், பழகிக்கல்தான், what's your name and your number girl, பழகிக்கல்ல, hey பழகிக்கல்ல. பழகிக்கல்ல, what's your name and your number girl, பழகிக்கல்ல, what's your name and your number, பழகிக்கல்ல, what's your name and your number girl, பழகிக்கல்ல, hey பழகிக்கல்ல. ஆ ஆ ஆ ஆ.